அஸ்மத்குருப்யோ நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ ஸ்ரீஹரயே நமஹ கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. தசகம் 21 பகவத் உபாசனா பிரகார வர்ணனம். மேலும் நவ வருஷங்கள், 9 வருஷங்கள், 7 தீபங்கள் எல்லாம் வர்ணிக்கிறார். மத்யோத்பவே புவ இலாவ்ருதநாம் நிவர்ஷே கௌரி பிரதான வனிதா ஜனமாத்ரபாஜி சர்வேண மந்திரநுதிபிஃ சமுபாத்யமான சங்கர்ஷணாத்மகம் அதீஸ்வர சம்சயே த்வாம். மத்யோத்பவே, இந்த பூமியுடைய மத்திய பாகத்துல நடுவுல இலாவிருத, இலாவிரதம் அப்படிங்கிற ராஜ்யம் இருக்காம். அதுல கௌரி பிரதான வனிதா, கௌரி பார்வதி தேவியாக்கும் முக்கியமா இருக்கா. அங்க வனிதா ஜனமாத்திர பாஜி, வனிதா ஜனங்கள் பெண்கள் மட்டும் வசிக்க கூடின இங்க சர்வேண மந்திரநுதிபிஹி, சர்வன் அப்படின்னா சிவன், சிவனுடைய மந்திரங்களால ஸ்தோத்திரங்களால உபாசிக்க கூடின ஒரு ஸ்வரூபியா இருக்கக்கூடின சர்வலோகேஷா நான் சம்ஸ்ரயேத்வாம், நான் உங்களை ஆசிரயிக்கிறேன் அப்படிங்கிற, அப்படி இலாவிரதம் அப்படிங்கிற ராஜ்யத்திலே கௌரி பிரதானமா இருக்கிறது. ஸ்தோத்திரங்கள் சர்வனை பத்தி. பத்ராஸ்வநாமக இலாவிரத பூர்வ வர்ஷே பத்ரஸ்ரவோபிர்ஷிபிஹி பரிணூயமானம் கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீணம் த்யாயாமி தேவ ஹயசீர்ஷதனம் பவந்தம். இலாவிரதத்துக்கு கிழக்கு திசையில திதி பண்ணக்கூடின பத்ராஸ்வம், பத்ராஸ்வநாமக பத்ராஸ்வம் அப்படிங்கிற ராஜ்யத்துல அங்க யார் துதி பண்றார்கள் அப்படின்னா பத்ரஸ்ரவோ பிர்ஷிபிஹி, பத்ரஸ்ரவத்துகளான ரிஷிகள் முனிவர்கள் துதிக்கப்படுற ஒரு இடம். மேலும் கல்பாந்த கூட நிகமோத்தரண பிரவீணம், பிரளய காலத்துல காணாமான வேதங்கள் எல்லாம் உத்தரணம் பண்ணின ஹயக்ரீவ மூர்த்தியை வழிபடுறா அங்க. ஹயக்ரீவ மூர்த்தி தான் ஸ்திதி பண்ற அப்படின்னு, பிரம்மஸ்வரூபியான குருவா இருப்பா, உன்னை நான் தியானம் பண்றேன். தியாயாமி தேவ தியாயாமி தட்சிணகதே ஹரிவர்ஷ வர்ஷே பிரஹ்லாத முக்கிய புருஷை பரிஷேத்யமானம் உத்துங்க சாந்த தவளாக்ருதி ஏக சுத்த ஞான பிரதம் நரஹரின் பகவன் பவந்தம். இலாவிரத அப்படிங்கிற ராஜ்யத்துக்கு தெற்கு திசையில ஹரிவர்ஷம் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்துல ஒரு ராஜ்யம் இருக்காம். அங்க பிரஹ்லாதன் போன்ற பகவத் பக்தன்மாரால சேவிக்கப்படக்கூடிய இடம், ரொம்ப அதி உன்னதமாகவும் பிரசாந்தமாகவும் தவளவர்ணமாகவும் இருக்கக்கூடிய சுத்த துவைத ஞானத்தை பக்தர்களுக்கு உபதேசிக்கக்கூடிய நரசிம்ஹமூர்த்தியாகவும் நரசிம்ஹமூர்த்தியாகவாக்கும் நாராயணன் அங்க அருள் பண்றார் அப்படின்னு, அப்பேற்பட்ட அந்த ரூபத்தை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு நாராயண பட்டதிரை சொல்றார். வர்ஷே பிரதீதி லலிதாத்மனி கேதுமாலே லீலா விசேஷ லலித ஸ்மித சோபனாங்கம் லக்ஷ்மியா பிரஜாபதி சுதைஸ்ச நிஷேவ்யமானம் तस्या प्रियाय धृतकामतनुं भजे त्वाम। இலாமிருதத்தினுடைய பிரதீஜி பாகத்துல ரொம்ப அழகான லலித சுந்தரமா இருக்கக்கூடிய ஒரு கேதுமாலே, கேதுமாலன் என்கிற ஒரு பூமி பிரவேசம். அந்த பூமியில யாரு உபதேவதை அப்படின்னா லக்ஷ்மி தேவியாலையும் பிரஜாபதி சுதன்மாராலையும் சேவிக்கப்படக்கூடிய ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் அக்கும் அங்க இருக்கார். ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் கூட பல பிரியத்துக்காக பல பல லீலைகளை மனோகரமா அழகா மந்தகாசம் பண்ணிட்டு சரீரத்தை அந்த மந்தகாசத்தோட சோபிக்கக்கூடிய ஒரு சரீரம். அப்பேற்பட்ட அந்த சரீரம் காமதேவ ஸ்வரூபம் ஆக இருக்கக்கூடிய குருவாயூரப்பா, பகவானே உங்களை நான் பஜிக்கிறேன் அப்படின்னு காமதேவ ஸ்வரூபத்தை அங்க வர்ணிக்கிறார். ரம்யே ஹ்யுதீதி கலு ரம்யகநாம்னி வர்ஷே தத்வர்ஷநாதமனுவர்யத பரியமாணம் பக்தைகவத்சலமமத்சரஹத் சுபாந்தம் மத்யாக்ருதிம் புவனநாத பஜே பவந்தம். லோகநாதா, உத்தர பாகத்துல மனோகரமா ரம்யகம் அப்படிங்கிற ஒரு தேசம், ராஜ்யம், அந்த ராஜ்யத்துல அதிபனா இருக்கிறது யாரு அப்படின்னா வைவஸ்வத மனுவால ஆராதிக்கப்படுறவனும் பக்தைக வச்சலனும் சமபுத்தியுடையவரும் சஜ்ஜனங்களுடைய ஹிருதயத்துல பிரகாசிக்க கூடினவரும் ஆன மத்ஸ்யாக்ருதின் புவனநாதா, மத்ஸ்யாக்ருதியில மத்ஸ்யமூர்த்தியா இருக்கக்கூடிய பகவானே உங்களை பஜே பவந்தம், நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிற. தர்ஷே ஹிரண்மய சமாஹ்வயமௌத்தராஹம் ஆசீனமக்ரிதிருதி கர்மட காமடாங்கம் சந்தேவதே பிதிருகண பிரவரோர்யமாயம் தம் த்வாம் பஜாமி பகவன் பரசின்மயாத்மன். விசுத்தமான ஞான ஸ்வரூபத்துக்கு அதிபனா இருக்கக்கூடிய பகவானே, ரம்யக வருஷத்துக்கு வடக்கு திசை பார்த்து ஹிரண்மயம் அப்படிங்கிற பேர்ல ஒரு கண்டம், அந்த கண்டத்துல அமிர்த மதனம் வேலையில மந்திர பர்வதத்திலேருந்து உத்தாரணம் பண்ணப்பட்ட கூர்ம சரீரத்தோட உடையவனான பகவானே, பிதற்களை வைத்து சிரேஷ்டனா இருக்கக்கூடிய அரியமாவ் அப்படிங்கிற அவர் யதாவிதி சேவிக்கப்படப்பட்ட அந்த கூர்மஸ்வரூபியான பகவானே உங்களை நான் பஜிக்கிறேன் அப்படிங்கிற. கிஞ்சோத்தரேஷு குருஷு பிரியயா தரண்யா சந்தேவிதோ மஹித மந்திரநுதி பிரபேதைஹி தம்ஷ்ட்ராக்ரஹ்ருஷ்ட கனப்ருஷ்ட கரிஷ்ட வர்ஷ்மா த்வம் பாஹி விஜ்ஞனுத யஜ்ஞவராஹ மூர்த்தே. ஞானிகளால பலவிதத்தில் துதிக்கப்பட்ட யஜ்ஞவராஹ ஸ்வரூபியான தேவா, யஜ்ஞவராஹ மூர்த்தே, உத்தர குரு தேசம் அப்படிங்கறதுல தன்னுடைய மனைவியான பூமி தேவியால அதிசிரேஷ்டங்களான பல பல ஸ்தோத்திர மந்திரங்களால துதிக்கப்பட்டவனாகவும் தம்ஷ்டம் அக்ரத்துல மேகங்களே உருசக்கூடிய உன்னத சரீரமா இருக்கக்கூடிய விபோ பகவானே, யஜ்ஞவராகமூர்த்தே என்னை காப்பாற்றுங்கோ, த்வம்பாகி விஜ்ஞனுத என்னை காத்து ரட்சிக்கணும் காப்பாத்தனம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற. யாம் யாம் திசம் பஜதி கிம் புருஷாக்கிய வருஷே சந்தேவிதோ ஹனுமதா திருட பக்தி பாஜா சீதாபிராம பரமாத்புத ரூபசாலி ராமாத்மக பரிலசன் பரிபாகி விஷ்ணோ. விஷ்ணோ, தெற்கு திசையில கிம் புருஷம் அப்படிங்கிற வருஷத்துல ரொம்ப திருடபக்திசாலியா இருக்கக்கூடிய ஹனுமான்ல ஹனுமானால சேவிக்கப்படக்கூடிய சீதா தேவிக்கு மேலும் சேதோ மோகனமா அத்தி ஆச்சரியமா ஸ்வரூபத்தோடு இருக்கக்கூடிய ராமஸ்வரூபியா அங்க விளங்கக்கூடிய பகவானே நீங்கள் தானே. ராமாத்மக பரிலசன் பரிபாகி விஷ்ணு குருவாயிருப்பா. அப்பேற்பட்ட ராமஸ்வரூபியா அந்த கிம்புருஷன் அப்படிங்கிற வருஷத்துல ஹனுமானால சேவிக்கப்பட்ட மேலும் சீதா சீதையால சேதோமனோ சீதாதேவிக்கு ஏற்ற அத்தியாச்சரியமான ஸ்வரூபத்தை உடைய ராமஸ்வரூபியான பகவானே என்னை பரிபாலிங்கோ பரிபாகி பூமன் காப்பாத்துங்கோ அப்படிங்கிறார். ஸ்ரீ நாரதேன சகபாரத கண்டமுக்கீ ஸ்வம் சாங்க்ய யோகனுதிபி சமுபாத்யமானம் ஆகல்பகாலமிக சாது ஜனாபிரக்ஷி நாராயணோ நரசக பரிபாகி பூமன். சர்வவியாபியா இருக்கக்கூடிய பகவானே ஸ்ரீ நாரத மகர்ஷியாலையும் பாரத கண்டத்தில் வேற எந்த பிரமுகன்மாராலும் சாங்கிய யோகா நுதிகள்னால சாங்கிய யோகத்தால உபாசிக்கக்கூடியவரை மேலும் நரனுடைய சகோதரனான ஆகவும் கல்பாந்த காலம் வரை சாது ஜனங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அவதாரம் பண்ணின பகவானே நாராயணோ நரசக பரிபாகி பூமன் பரிபாலிங்கோ எங்களை எல்லாரும் காப்பாற்றுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பிளாட்சேர்க்க ரூபமை ஷால்மலந்து ரூபம் த்ரீபே பஜந்தி குஷநாமனி வன்ஹி ரூபம் க்ரௌஞ்சேம்பு ரூபமத வாயுமயம் சசாகே ஸ்வாம் பிரம்ம ரூபமை புஷ்கரணாமி லோகாஹ. பகவானே பிளாக்ஷத்வீப் அப்படிங்கிற ஆதித்ய ரூபியாகவும் ஷால்மல தீபில சந்திர ரூபியாகவும் குஷத்வீபில அக்னி ரூபையாகவும் பஜிக்கிறார்கள் அப்படின்னு தீபுகளை சொல்லிட்டு வரார். ஒன்னு பிளாக்ஷேர்க்க ரூபமை ஷால்மலைந்து ரூபம் பிளாக்ஷேர் ரூபத்துல ஆதித்ய ரூபமா சூரிய பகவானா வழிபடுறார்கள். ஷால்மல தீபில இந்து ரூபம் சந்திர ரூபியா வழிபடுறார்கள். குஷத்வீபில அக்னி ரூபமா பஜிக்கிறார்கள். க்ரௌஞ்சேம்ப தீபில ஜல ரூபமா இருக்கு. சாகத்வீபில வாயு ரூபமா இருக்காரா. புஷ்கர தீபில பிரம்ம ரூபியா இருக்காரா. இப்படி அங்க இருக்கிற ஜனங்கள் பஜிக்கிறார்கள் பகவானை பல விதங்கள் அந்த தீபில இருக்கக்கூடியவா பஜிக்கிறார்கள். சர்வைர் த்ருவாதி பிருடு பிரகரைர் கிரகைச்ச புச்சாதிகேஷ்வயவேஷு அபிகல்பியமானைஹி ஸ்வம் சிம்சு மாரவ புஷா மகதாம் உபாஸ்யஹ சந்தியா துருந்தி நரகம் மம சிந்துஷாயம். பாலாழியில பள்ளி கொள்ளக்கூடிய பகவானே வால் முதலான அவயவங்கள்லேருந்து துருவன் முதலான நட்சத்திரங்களை நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் உபாசகரால கல்பிக்க சொல்லப்பட்ட சிம்சுமார ரூபியான அதாவது சிம்சுமார ரூபி அப்படின்னா தலைவிழா கடக்கக்கூடிய ஒரு சர்ப்பம் சர்ப்பத்தினுடைய ஒரு ஆகிருதியில இருக்கக்கூடிய ஒரு ஜீவி அதாவது சிம்சுமாரம் அப்படிங்கிற அப்பேற்பட்ட சிம்சுமார ரூபியா இருக்கக்கூடியவரே மூணு சந்தைகள்ல மகான்மாருக்கு சேவிக்கிறதுக்கு முடிய கூடின பகவானே என்னை வந்து நரகம் மம சிந்துஷாயின் என்னை வந்து இந்த நரகத்திலேருந்து கரையேற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். பாதாள மூல புவி சேஷதம் பவந்தம் லோலைக குண்டல விராதி சஹஸ்ர சீர்ஷம் நீலாம்பரம் ஹிருதஹலம் புஜகாங்கநாபிஹி ஜுஷ்டம் பஜே ஹரகதான் குருகேகநாத. பாதாள லோகத்துல பாதாள மூல புவி மூல புவி அடித்தட்டுல பாதாள லோகத்தினுடைய அடித்தட்டுல சதா அழகி கொண்டிருக்கக்கூடிய ஏக குண்டலத்தினால சோபிக்க கூடினதும் ஆயிரம் பணங்கள் கூட நீலப்பட்டு வஸ்திரம் தரிச்சுட்டு இருக்காராம். நீலாம்பரம் திருதகனம், நீலப்பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு கையில கலப்பியும் வைத்துண்டு நாகவனிதர்களால சுத்தப்பட்ட ஆதிசேஷ ஸ்வரூபியான பகவானே அப்படின்னு ஆதிசேஷ ரூபத்தை வர்ணிக்கிறார். பெயர்பட்ட ஆதிசேஷ ஸ்வரூபியான பகவானே நான் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்லி, குருகேகநாதா குருவாயிரப்பா என்னுடைய ரோகங்கள்லேருந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அந்த இந்த சப்த தீபுகள் பகவத் உபாசனா கிரமங்கள் மேலும் நவ வருஷங்களும் சொல்லி குருவாயிரப்பன் சமர்ப்பணம் பண்றார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தேன்.